போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூகழற்கு இணை துணை மலர் கொண்டு, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும், எழில் நகை கொண்டு நீ திருவடி தொழுவோ, சீர்பிதை கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பிருந்துரையுரை சிவபெருமானே, ஈற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே. அருணனின் திறந்திசை அணுகி நங்கீருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திரு முகத்தின், அருணனின் திறந்திசை அணுகி நங்கீருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திரு முகத்தின், கருணையின் சூரியே கருணையின் சூரியே இழவையன, கருணையின் சூரியே இழவையன, கடிமலர் மலர மாற்று அண்ணலங்கண்ணாம், கடிமலர் மலர மாற்று அண்ணலங்கண்ணாம், திரள் நிறையாறு பதம் முரல்வனையிவைவோர் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே, திரள் நிறையாறு பதம் முரல்வனையிவைவோர் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே, அருள்நிதி தரவரும், அருள்நிதி தரவரும் ஆனந்தமல்லையே, அருள்நிதி தரவரும் ஆனந்தமல்லையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே, கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு, தேவ நற்செறிகள் தாளினை காட்ட திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, ஏ இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபார் இரு கொடுத்தோத்திரம் இயம்பினரோரு பாசை வீணையர் யாழினரோரு பால் இரு கொடுத்தோத்திரம் இயம்பினரோரு பால் துண்ணிய பிணை மலர் கையினரோரு பாண்ணிய பிணை மலர் கையினரோரு பால் துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் ஒரு பால் துவழ்கையர் அழுகையர் துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கோபினர் ஒரு பால் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே சென்னியில் அஞ்சலி கோபினர் ஒரு பால் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இந்த அருள் புரியும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பழி எழுந்தருளாயே எம்பெருமான் பழி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்ல போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ ஈகங்கள் தோறும் பாடுதல் ஆடுதல் அல்ல கேட்டறியோ உனை கண்டறிவாரை செய்தங்கொள்ளயல் சூழ் திருப்பெருந்துரை மல்ல சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரு நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணிய மைப்பொரு கண்ணியர் மானுடத்தீயில் பின் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தீயில் பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையோரை சிவபெருமானே செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையோரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து பருத்தெம்மை ஆண்டருள் பூரியும் இப்பிற பருத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன, அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதன, எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு. இவன் அவன் எனவே எங்கள் முன்வந்து இங்கு எழுந்தருளும். இது அவன் திருவுரு, இவன் அவள் எனவே எங்கள் முன்வந்து இங்கு எழுந்தருளும். மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கையுள்ள மதுவளர் பொழில் சூழ் திரு உத்தர கோசமங்கையுள்ள திருப்பெருந்துரை மல்ல எது எமை பணிகொழுமாறு அது கேட்போம். திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணிகொழுமாறு அது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறியில யாவர் மற்றறிவார். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறியில யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியூ பந்தனை விரலியூ நீயுனில் நடியார். பந்தனை விரலியூ நீயுனில் நடியார். பந்தனை விரலியூ நீயோ நின்னடியா பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோவிலும் காட்டி. செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையுரை கோவிலும் காட்டி. அந்தணன் ஆவதும் அந்தணன் ஆவதும் காட்டி வந்த பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தேவரும் நண்ணவும் மாட்டார் விழுப்பொருளே உணு தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே கண்டு களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாயாய் கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியிற் போய் திரவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி புவனியிற் போய் திரவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி சிவனுய கொள்கின்றவா என்று நோக்கி திருப்பெருந்தூரை உறைவாம் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தம்மை கருணையும் நீயும் அவனே பூகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லா பூகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாயவனிய பூகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய்